தலைப்பு என் அவள். விழிகளால் விழுங்கிடும் வித்தை அறிந்தவள், விழிநீரால் இதயம் கரைப்பவள், விடை கொடுத்தும் வினாவாய் தொடர்பவள், என்னை தனதாக்கி இருப்பவள், அவளே அறிபவள், அவளின் அறிவாள்.